வணக்கம். தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஞானப்பிரகாசம். 12/7/18 தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பு. ஒரு பொருளோட உற்பத்திக்கான மூலப்பொருள்கள், அப்புறம் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை மற்றும் பணியாளர்கள், அப்புறம் விற்பனை, அதை கடந்த நுகர்வு, இப்படி 4-5 விதமாக ஒரு தொழில் வந்து கால் ஊன்றி நிற்கிது பூமியை பொறுத்தளவில், இல்லைங்களா? எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் மூலப்பொருள் தேவை, தொழிற்சாலை மற்றும் அதை உற்பத்தி செய்கின்ற உற்பத்தியாளர்கள் தேவை, அப்புறம் நுகர்வோர் தேவை. இந்த நுகர்வோருங்கிறது இந்த ஒவ்வொன்றுமே மாறி மாறி வரும். நுகர்வோர் அதிகரித்து பொருள்கள் உற்பத்தி இல்லைன்னா பொருள்களோட விலை அதிகரித்து வாய்ப்பு இருக்குது. நுகர்வோர் பாதிக்கப்படுவார்கள். மருந்தாக இருந்ததுன்னா நுகர்வோர்கள், உயிர் காக்கும் மருந்தாக இருந்தால் நுகர்வோர்கள் வந்து கிடைக்காத பட்சத்தில் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. அதே போலவே உணவுப் பொருளாக மிக அதிகமாக உற்பத்தி ஆகிட்டால் நுகர்வோர் இல்லாமல் போனால் பொருள்கள் தேக்கமடையும். எந்த பொருளாக இருந்தாலுமே, நமக்கு உயிர் காக்கிற பொருளாக இருந்தால் கூட மக்கள் நல்லா உயிர் சத்தோடு ஆரோக்கியமாக இருந்துட்டாங்கன்னா அந்த உயிர் காக்கும் மருந்து பொருள் விற்பனை இல்லாமல் போயிடும். அப்போ ஒரு தொழில் நிலைக்கிறதுக்கு ஒவ்வொன்றுமே முக்கியமான காரணம். நுகர்வோர்கள் தொடர்ச்சியாக இருக்கணும், அதே போல் உற்பத்திக்கான மூலப்பொருள் கிடச்சிக்கிட்டே இருக்கணும், உற்பத்தி செய்யும் தொழிற்கூடங்கள் மற்றும் பணியாளர்கள், விற்பனையை வந்து இடையில் வச்சுக்கலாம் அல்லது நேரடியாக தொழிற்சாலை வித்துனா விற்பனையாளர்கள் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு 3 விதமான நிலையில் இது வந்து ஒரு தொழில் வந்து கட்டமைக்கப்படுது இல்லையா. இந்த 3 எது இல்லைனாலும் இந்த தொழில் வந்து பாதிக்கும். இந்த 3 நுகர்வோரை சார்ந்து நிற்கிது. ஒரு கட்டத்தில் வாங்குறவங்க வந்து நுகர்வோராக இருப்பாங்க, வேறொரு கட்டத்தில் உற்பத்தியாளர்கள் மற்றும் மூலப்பொருட்கள் நுகர்வோர் ஆகிடுவாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா, பொருட்களை வாங்காமல் புறக்கணிக்கும் பட்சத்தில் அவங்க விலையை இறக்குனாங்கன்னா, அல்லது வந்த விலைக்கு விற்றாங்கன்னா, நுகர்வோர் உண்மையான உற்பத்தியாளர்களும் மூலப்பொருட்களை உற்பத்தி செய்கிறவங்களும் நுகர்வோராக மாறி நுகர்வோர்கள் வந்து மேலே போயிடுவாங்க, சரியா? அப்புறம் நுகர்வோர்கள் வந்து அதிகரித்து பொருட்கள் டிமாண்ட் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, பொருட்கள் தட்டுப்பாடு ஆகிடுச்சுன்னா நுகர்வோரை வந்து உற்பத்தியாளர்களும் மூலப்பொருள் வச்சுருக்கிறவங்களும் நுகர ஆரம்பிச்சுருவாங்க. அதாவது அவங்கள இவங்க சாப்பிட்ருவாங்க, இவங்களை அவங்க சாப்பிட்ருவாங்க, மேய்ஞ்சிருவாங்கங்கிற மாதிரி, சரியா? இதுதான் உண்மை. உடற்கூற்று ரீதியில் கூட பசி இல்லாமல் உணவை சாப்பிட்டிங்கன்னா உடம்பு வந்து உடம்பை மேய்ஞ்சிரும், அல்லது உடலில் உடைய சத்துக்களை உணவு அழித்து விடும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை எந்த ஒரு தொழிலுக்கும் வந்து ஒவ்வொரு காலத்தில் அழிஞ்சிரும். அழியாத தொழிலுங்கிறது வேளாண்மை. அந்த வேளாண்மையில் தமிழர் வேளாண்மைங்கிறது எப்படி தனிச்சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு கேட்டிருந்தேன். வெவ்வேறு விதமான பதில்கள் சொன்னீங்க. ஒரு நல்ல ஒரு தொழில் செய்கிறவனுக்கு, திறமையான தொழில் செய்கிறவனுக்கு என்ன அடிப்படை தேவைன்னா, எந்த காலத்திலும் பஞ்சமே இல்லாமல் அவன் மூலப்பொருளை வந்து வேணுங்கிற அளவு எடுத்துக்க தெரியணும். டிமாண்டே வரக்கூடாது, மூலப்பொருள் தட்டுப்பாடே வரக்கூடாது. அப்புறம் உற்பத்தி செய்கிற தொழிற்கூடங்கள் மற்றும் தொழில் பணியாளர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து காலங்காலத்துக்கு பிரச்சனையே இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கணும், 2, சரிங்களா? 3வதாக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தொழில் வந்து அழியவே அழியாத அளவுக்கு ஒரு நிரந்தர தொழிலாக இருக்கணும். அப்புறம் இதோட நுகர்வோர் இருக்காங்க பாருங்கள், இந்த தொழிலை செஞ்சு உற்பத்தி பண்ணுற பொருட்களோட நுகர்வோர், அவங்க வந்து எந்த காலத்திலையுமே அந்த நுகர்வு தன்மைக்காக காத்துக்கிட்டே இருக்கணும், அல்லது அவங்க எந்த காலத்திலையும் இந்த பொருளை வாங்காமலே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தொழில் உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால், அல்லது இந்த தொழிற்சாலை வந்து தொழிற்சாலையும் நுகர்வோரும் இந்த உற்பத்தியான மூலப்பொருள்களும் அழியவே அழியாத தன்மை, அல்லது பஞ்சமே இல்லாமல் என்றைக்கு வேணாலும் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம், எவ்வளவு வேணாலும் விற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்போட கூடிய ஒரு தொழில் இருக்குது அப்படின்னு சொன்னால், அது வந்து தமிழர் வேளாண்மை. இன்னும் கூட ஒரு வரி மேலே சொல்லணும், அதாவது இந்த 3 எந்த வகையிலையும் நோய்வாய்ப்பற்றக்கூடாது. டிமாண்டு, அதுதான் டிமாண்டுங்கிறது தான் பஞ்சம் அல்லது தட்டுப்பாடு, அதுதான் வந்து நோயின்னு கூட சொல்லலாம். அதாவது எப்படி சொல்கிறது, நோய்ங்கிறது வந்து அந்த குறைவு, அந்த சரிவர கிடச்சிக்கிட்டே இருக்கிற அந்த தன்மையிலிருந்து ஏற்படுகின்ற குறைபாடுகள், அதுதானே அதை பொறுத்தளவு நோயின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி எந்த இடத்துலையும் எதுலேயும் வந்து குறைபாடுகள், குற்றங்கள், கழிவுகள் இருக்கவே கூடாது. உற்பத்தி பண்ண பொருள் தேங்குச்சுன்னா அது பொருளே கழிவாயிடும், யாருமே வாங்கலன்னா அந்த பொருள் வீணாக தானே போகும், அப்போ அதுவே கழிவாயிடும். ரெண்டாவது மூலப்பொருள் வாங்காமல் கடந்ததுன்னா மூலப்பொருள் கழிவாயிரும். அப்புறம் உற்பத்தி செய்கிற உற்பத்தியாளர்கள் கிடைக்கவே இல்லைன்னு வச்சுக்கிங்க, நுகர்வோர் இருப்பாங்க, மூலப்பொருள் இருக்கும், உற்பத்தி செய்ய தெரியாதவங்க இருப்பாங்க, அப்போ ரெண்டுமே கழிவுப் பொருளாக மாறிடும். அப்போ உபயோகிச்சிக்கிட்டே இருக்கணும், அதை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த மூலப்பொருள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கணும். ரெண்டாவது இந்த மூணுலையும் ஏற்படுற எந்த வித இடையூறுகளும், எதுலேயுமே இடையூறே இருக்கக்கூடாது, எதோட கிராசிங்காலையும் எதனுடைய குறுக்கீடுகளாலையும் இந்த வேலை நடக்காமல் நிற்கவே கூடாது, நடந்துகிட்டே இருக்கணும். அப்படி ஒரு தொழில் இருக்குதுன்னு சொன்னால் அது தமிழர் வேளாண்மை எப்படிங்கிறத அடுத்த பதிவில் சொல்கிறேன்.